सर्वेभ्यः नमस्कारः। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। சுதர்ஷனாஷ்டகத்தில் அஞ்சாவது ஸ்லோகம். இந்த கிரமம் அடியேன் இப்போ சாதிச்சுருக்க கிரமம் பழைய பாட்ராச்சார் சுவாமி அந்த கிரமத்தில் அடியேன் சாதிச்சுருக்க, இது மகா வித்வான்கள் மொத்த பேரும் அங்கீகரிச்சுருக்க ஒரு கிரமம். ஏற்கனவே அடியேன் அவதாரிக்கையிலே இதை விஞ்ஞாபிச்சது தான். திருக்குடந்த பாட்ராச்சார் சுவாமி அவருடைய பதிப்பகங்களில் ஒரு கிரமம் பின்பற்றப்படுறது. இது பழைய கிரமம். ஆனால் இப்போ அடி வச்சிருக்கிற ஒரு கிரமம், இப்போ நாம பிரதிதினம் சுதர்ஷனாஷ்டகம் கோவில்கள்லையும் மற்ற இடங்கள்லையும் அனுசந்தானம் பண்ணக்கூடிய கிரமம் பின்னாடி வந்த கிரமம். அடியேன் பழைய கிரமத்து பிரகாரம் தான் அடியேன் விஞ்ஞாபிச்சிருக்கிறேன். அந்த கிரமத்து பிரகாரம் பார்த்தால் ஐந்தாவது ஸ்லோகம், புவனநேத்ரத்ரயீமயா சவனதேஜஸ்த்ரயீமயா நிரவதிஸ்வாதுசின்மயா நிகிலசக்தேஜகன்மயா அமிதவிஸ்வக்ரயாமயா சமிதவிஸ்வக்பயாமயா ஜய ஜய ஸ்ரீசுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீசுதர்ஷனா புவனநேத்ரத்ரயீமயா சவனதேஜஸ்த்ரயீமயா நிரவதிஸ்வாதுசின்மயா நிகில சக்தேஜகன்மயாம் அமித விஸ்வக்ரியாமயா சமித விஸ்வக்பயாமயாம் ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. தின் கயிறு அப்படின்ற பாசரூப காரியத்தை இங்க சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். புவன அப்படின்ற ஒரு ஸ்லோகத்தினுடைய ஆரம்பத்தினால புவனநேத்திர திரையீமயா, லோகங்களுக்கு நேத்திரம் போல இருக்கக்கூடிய திரையீமயா வேதஸ்வரூபரே, சவனதேஜஸ் திரையீமயா, யாகங்களில் மூன்று வகையான அக்னிஸ்வரூபமாக உள்ளவரே, நிரவதிஸ்வாது சின்மயா, அளவு இல்லாத ஒரு ஞானாத்மகமான ஒரு ஸ்வரூபத்தை உடையவரே, நிகில சக்தே ஜெகன்மயா, எல்லா விதங்களிலும் ஒரு சாமர்த்தியம் உடையவரே, ஜெகன்மயா ஜெகத் ரூப ஜெகதாக்காரமாக இருக்கக்கூடியவரே, அமித விஸ்வ கிரியாமயா, இந்த லோகத்தில் எல்லா விதமான படைப்பாகவும் ஆனவரே, சமித விஸ்வக் பயாமயா, போக்கடிக்கப்பட்ட நாலாபுரத்திலும் ஒரு பயமான இந்த வியாதியை உடையவரே, போக்கடிக்கப்பட்ட வியாதியை உடையவரே, ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்ஷனா, விஜயலட்சுமியினுடைய கடாட்சத்திற்கு இலக்கானவரே, ஜெயத்தையே கொடுக்கக்கூடியவரே, உபாசகருக்கு சுபத்தை வழங்கக்கூடியவரே, மந்திர சாஸ்திர சித்தாந்தத்தை உடையவரே, திருவாழி இறைவனே ஜெயித்தருள்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தம். அழகான ஸ்லோகம். மூன்று லோகங்களுக்கும் நேத்திரம் போல இருக்கக்கூடிய சுதர்ஷனாழ்வார், வேதஸ்வரூபமானவர், வேதமே லோகத்துடைய கண் யாருன்னு கேட்டால் பெருமாள்னு சாதிக்கிறது. பெருமாளும் வேதங்களே என்னுடைய கண்ணு சாதிக்கிறான். அப்படி நம் ஆஸ்திரிதர்களுக்கு எல்லாருக்கும் கண் போல இருக்கக்கூடிய எம்பெருமானும் வேதமும் ஒருத்தருக்கொத்தர் பிரியாமையே இருக்கா. அதனால்தான் வேத பிராச்சேதாதாசி சாட்சாத் ராமாயணம் ஆத்மனான்னு பெருமாள் ராமனா அவதரித்தால் ராமாயணம் வேதமாக வேதம் ராமாயணமாக அவதரிக்கிறது. பெருமாள் கிருஷ்ணனா அவதரித்தால் வேதம் பாகவதமாக அவதரிக்கிறதுனு பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. வேதமும் பெருமாளும் பிரியாதவர்கள் யாக. இதுதான் சுவாமி தேசிகன் திரையீமயா அப்படின்ற பதத்தில் காண்பிக்கிறார். யாகங்கள்ல மூன்று வகையான அக்னி உண்டு. இது சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு, கார்கபத்னியும் ஆகவணியும் தட்சிணாக்னின்னு. இந்த அக்னியெல்லாம் சாக்ஷா சுதர்சனாழ்வார் தான் அக்னி சுரூபன்னு சாதிக்கிறார். இது அவருடைய எல்லை இல்லாத ஒரு பவித்திர தன்மையை காண்பிக்கிறது. அவர்தான் சித் சுரூபன், சின்மயமானவர், ஞானமே உருவானவர். எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னால் நிரவதிஸ்வாது சின்மயானார், அளவில்லாத அளவு அளவில்லாத ஞானத்தை உடையவர், சர்வவித சக்தியும் உடையவர், ஜெகன்மயன் பெருமாள். சுதர்சனாழ்வார்னா இந்த ஜெகத்தை எல்லாம் குறிக்கக்கூடியவர். அவர் இல்லாத ஜெகத் அப்படின்றது லோகத்தில் எதுவுமே இல்லை. சர்வமும் அவருடைய அங்கம்தான், அவருடைய அம்சம்தான். சக்தி அப்படின்னு மற்றவாள் வர்ணிக்கிறத பார்த்தால் ஸ்ரீஹி, வாணி, பார்வதி இப்படிலாம் வர்ணிக்கிற வழக்கம் உண்டு. இந்த சக்திகள்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டால் சாக்ஷாத் சங்கர்ஷ்ண பிரத்யும்ன அனிருத்தர்கள் அப்படின்ற ஒரு வியூக பேதங்கள்லேருந்து வந்தது. இதெல்லாம் யார் அப்படின்னா அகிர்புத்த சமயத்தில் சொல்றது, இதெல்லாம் சாட்சாத்தாக சுதர்சனாழ்வாருடைய சக்திக்கு இலக்கானவர்கள் தான். இந்த நித்திய கிரியைகளோ நைமித்திய கிரியைகளோ எதுவா இருந்தாலும் அந்த விஸ்வத்தினுடைய கிரியைகள் எல்லாமே சுதர்சனாழ்வாருடைய மயமாகத்தான் இருக்கும். அவருடைய ஆக்ஞையின் பேரில் நடக்கக்கூடிய கிரியைகள் தான் அது எல்லாமே. அவன்தான் சர்வகர்ம சமாராத்தியன். அவன் சங்கல்பிச்சு நடக்கிறது எல்லாமே, பெருமாள் எதை சங்கல்பிக்கிறானோ அதுதான் நடக்கும். அதனால ஜெகத்தே ஜெகன்மயா, அதனால ஜெகத்தே அவனுடைய மயம். அதனாலதான் வேதாந்தத்தில் சொல்லும்போது பரிதிருஷ்யமான சேத்தனா சேத்தனாத்மகமான ஜெகத் மொத்தம் பெருமாள் அப்படின்னு வேதாந்தத்தில் சாதிக்கிறான். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா சமித விஸ்வக் பயாமயான்னார் சுவாமி தேசிகன். பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன். பெரியவாளுக்கு சமாசம் அழகா பண்ணியிருக்கா, சமிதாக விஸ்வக் பயாக ஏ ஆமையாக ஏன சகான்னு சொல்லிட்டு பௌரிகளை சொல்லும்பொழுது பெருமாள் இடத்துல சொல்லணும். அதனால பெருமாள் பெரியவாள் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த சமாசத்தை கையாள்றா. பிரபஞ்சத்தினுடைய சகல பயத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் சுதர்சனாழ்வார். அது எல்லா பயத்தையும் ஒரு சேர, எல்லா சகல பயங்களும் வியாதிகளும் யாரால அடங்கி போகுமோ அவன்தான் சுதர்சனன். இதுதான் சுதர்சனன் புவன நேத்திரம் த்ரயி, அதுதான் பாச கயிறு. எப்படிப்பட்ட பாச கயிறு சுதர்சனன் சொல்லக்கூடிய அந்த பாச ரூபம். ஏன்னா சுவாமி தேசிகன் அங்க சாதிக்கிறார், இந்த சுதர்சனை யாரெல்லாம் பிரதிதினம் சேவிச்சிருக்கிறாளோ அவளுக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது, எப்பேற்பட்ட வியாதிகளும் அவளிடத்தில் அண்டாதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாசன்